वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. यादवाभ्युदयम् ऐरावद् श्लोकम्. प्रवृत्थामनघे मार्गे प्रमाद्यन्तीमपि क्वचित् न वाचमवमन्यन्ते नर्तकीमिव भावुकाः. कीश्लोकत்துல புதுசு பழசு அப்படிங்கிறதுனால ஒரு காவியம் குறை சொல்றதுக்கோ போற்றத்தக்கதற்கோ காரணமாக அமையாது அப்படின்னு சாச்சார். இந்த ஸ்லோகத்தில் வரும்பொழுது வாக்கு எப்படி இருக்கணும்னால், இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் வரும்பொழுது கவியானவனுக்கு வாக்கு சொல்லு சுத்தமாக இருக்கணும். அப்படி என்னன்னா, பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், ச வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தபத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோகிதானி ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹா அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னன்னால், பகவன் பகவானுடைய புகழுக்கு முடிவில் கிடையாது. பகவன் நாமாக்களுக்கு இருக்கக்கூடிய புகழும் முடிவே கிடையாது. அப்போ முடிவே இல்லாத அனந்தசிய புகழோடு கூடின பகவன் நாமாக்களை கேட்கறது பாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்லாகிக்க வேண்டியது ஒன்று, பாராட்டப்பட வேண்டியது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது குற்றமாகவே சொல்லப்படாது. எப்படின்னால், நாரணன் தம் மண்ணை நரகம் புகாள்னு ஆழ்வார் பாசுரத்தில், நமோ நாரணா அப்படின்னால் முழுமையாக பகவன் நாமாவை சொல்லல, நாராயணா அப்படின்னு சொல்லணும். நானான்றது குழந்தை, அதுவே தன்னுடைய நாமத்தை சொன்னதாக பகவான் எடுத்துக்கொள்றார். அகையினால நீ எடுத்துண்ட விஷயத்த பகவன் நாமாக்களை பத்தி சொல்லணும், பகவானை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிச்ச பின்னாடி அதுல வரக்கூடிய சொல்லுல வந்து ஒரு பிழைன்றது பிழையாக கருதப்படக்கூடாது, படமாட்டாது. அப்படி என்ன, அதான் இங்க நாரணம் தம்மன்னை நரகம் புகால் அப்படின்னு. அப்போ இதுல கொஞ்சம் ஏதான தவறு வந்தாலும் அது வந்து இதை ரசிக்கிறவா அதை பெருசா பொருட்படுத்த மாட்டா. அப்படி இதுக்கு ஒரு உதாரணத்தோட சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துல வரும்போது என்ன உதாரணம் அப்படின்னால், நாட்டியம் ஆடுறான். நாட்டியம் ஆடுறதுல மார்க்கம்னு ஒண்ணு தேசம்னு ஒண்ணு ரெண்டு வகை உண்டாதுல. சங்கீத சாஸ்திரத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நர்த்தகா சுரபிகி புரோக்தோ மார்க்க நிறுத்தே கிருதஸ்ரமஹா அப்படின்னு சங்கீதத்தை பத்தி சொல்லக்கூடிய கிரந்தங்கள் சொல்றது. அதனால மார்க்கம் அப்படின்ற வகை நடனத்துல ஈடுபட்டு நடனம் ஆடுறவன் கொஞ்சம் தவறி ஏதான ஒரு அடிவைப்பு இருந்தாலும் அதை பெருசாக மக்கள் பாராட்டுறதில்லை, அதனால அவன் பேர்ல குறை சொல்றதில்ல. அந்த மாதிரி இதுல வந்து இவ்வளவு பெரிய காவியத்தை எடுத்துட்டு ஆரம்பிக்கும் பொழுது இதுல வந்து குறை எதுவும் இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், குறை இருந்தாலும் பெருசா பாராட்ட மாட்டா அப்படின்ற விஷயத்தை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி. அடுத்ததாக ஒரு ஸ்லோகம், விதாய ததகம் வ்ரீளாம் வியாச வேதார்ணவாமிருதம் வக்ஷ்யே விபுத ஜீவாதும் வசுதேவ சுதோதயம். அதனால எப்படியோ சொன்னாலும், ஏன்னா இதுல பாசுரத்துல என்ன வருதுன்னா, திருமாலிருஞ்சோலை மலைக்கு வழி எப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அங்க அவன் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான் பயிர்ல அப்படின்னு கைய காமிச்சானா. பெருமாள் அஞ்சு புண்ணியம்னு கணக்கு எடுத்துட்டார். என்னன்னா, திருமாலிருஞ்சோலை மலைக்கு வழி சொன்னா இல்லையா, திருன்னு என்ன சொன்னா பிராட்டிய, மால்னு என்ன பெருமாளை, திருமால்னு ரெண்டு பேருக்கும் உள்ள சேர்க்கைய சொன்னா, திருமாலிருஞ்சோலைன்னு நான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடத்த சொன்னா, பிரத்யக்ஷமா ஒருத்தருக்கு காட்டுப்பாத சரியான வழிய சொன்னான். அந்த மாதிரி என்னன்னா, பகவான பத்தியும் பகவான் நாமாக்களை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அதுல ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் அதை பெரியவாள் பொருட்படுத்த மாட்டா அப்படின்றத சொன்ன. இங்க வந்து வரும்பொழுது என்னன்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த கிரந்தத்துல, வியாச பண்ணினது மகாபாரதம், ஏன்னா அது லட்சம் ஸ்லோகங்கள்ன்றா ரொம்ப பெருசு, அது போராதுன்னு அரிவம்சம் ஒரு 25,000 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு, அதுல விட்டு போனதை சொல்றதுக்கு. அந்த மாதிரி அப்புறம் சுகர் பண்ணின பாகவதம், பராசரர் பண்ணின ஸ்ரீவிஷ்ணு புராணம், இத்தனையிலையும் சேர்ந்து வந்திருக்கிற கண்ணன் கதாபாகத்தை இங்க நான் பண்றதுன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வியாச வேதார்ணவாமிருதம், வேதத்துக்கு சமானமானது மகாபாரதம், அந்த பஞ்சம வேதம்னே பேரு இந்த மகாபாரதத்துக்கு. மகாபாரதத்துக்கு ஐந்தாவது வேதம்னு பேரு. அந்த வியாசர் பண்ணின ஒரு வேதத்துக்கு சமானமாக ஐந்தாவது வேதம்னு சொல்லக்கூடிய மகாபாரதம் அப்படின்ற அர்ணவம் கடல், அதை வந்து கடைஞ்சி அதுலேருந்து அமிர்தம் எடுத்து கொடுக்கற வித்வான்களுக்கு. அப்போ என்னது அமிர்தம் இதுல, என்னது அமிர்தம் இதுல என்னால், வசுதேவ சுதோதயம், வசுதேவருடைய குமாரன் எம்பெருமான் கண்ணன், அவனுடைய சரித்திரத்தை நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வந்து இதுல குறைன்றது ஏற்படவே படாது. அப்படி அதாவது என்னன்னா, இதுல வந்து வரும்பொழுது எங்கேந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வசுன்னா பீஷ்மர், அதாவது இந்த வசுதேவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு வியாக்கியானத்துல என்ன சாய்க்கிறார்னா பீஷ்மர், தேவாக தேவாம்சபூதம் கொண்ட பாண்டவா. இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, வசுதேவ சுதோதயம்னா வசுதேவருடைய மகனாக பிறந்த கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்ல போறேன். ஆனால் இவா எப்படிப்பட்டவா இந்த வம்சம் அப்படின்னால், பீஷ்மர் கேட்கவே வேண்டாம், அவ்வளவு பிரபலமானவர். அதே மாதிரி தேவாம்சபூதம், தேவேன்ற பதத்துக்கு தேவாம்சம் கொண்டவாள் யாரு, பாண்டவாள். அதனால் அவளுடைய வம்சம் அபிமன்யு என்ன, பரீட்சித் என்ன, ஜனமேஜயன் என்ன, இந்த மாதிரி இருக்கிறவாளுடைய வம்சத்தை இந்த வியாசர் எழுதின மகாபாரதமாகிற அந்த கடல் அதை கடைந்தெடுத்து நான் சொல்ல போறேன். அதனால இது வந்து எல்லாருக்கும் இனிமையாகத்தான் இருக்கும். பிரத்யக்ஷத்துல பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, வசுதேவருடைய பிள்ளையான கிருஷ்ணருடைய சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் வரைக்கும் பீட்டிகைன்ற கிரமத்துல வருது. அடுத்தத அடுத்த நாள் பார்ப்போம். Thank you.